రామానుజదయః పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహత స్థైతరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోః భగవతో శ్రీరేఖ సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే మాతాపితా యువతయస్తనయా విభూతిః సర్వం యదే నియమేన మదన్వయానాం ఆద్యక్షరః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగళం ప్రణమామి మూర్ధ్న భూతం సరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమనిం ప్రణతోస్మి నిత్యం ఇన్నముదం ఊట్టిగే నింగే వా పైంగిళియే తెన్నరంగం పాడవల్ల సీర్పెరుమాళ్ పొన్నం శిలైసేర్ నుదిలియర్వేళ్ சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. சிவபதியான திருவேங்கடமுடியானுடைய குலசேகராழ்வார் அனுபவித்த அந்த எண்பெருமான் புன்மலையில் ஏதேனும் ஆவேனே பதிகம் பார்த்துன்னு வந்துருக்கும். அதுல ஆழ்வார் வந்து போன பாசுரத்தில் பக்கமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த பிறவியே வேண்டாம்னு சொல்லிட்டு பக்கமாக வேண்டுமே அப்படின்னு கேட்கிறேன்னா, எனக்கு பிறவி வேற எந்த இடத்துலையும் வேண்டாம், ஆனா திருமலையிலே இருந்தா பரவாயில்ல, அங்க ஒரு மனுஷ ஜென்மம் தான் வேண்டும்னா எதுவும் இல்லை, அங்க ஒரு பக்கமாக இருந்து ஸ்ரீவாரி புஷ்கரணியிலே இருந்து பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு போன பாசுரத்தில் வேண்டிக்கிறேன். இங்க என்னன்னா, எல்லாருமே கேட்கறது என்னன்னா, வைகுண்டம் வேண்டும் அப்படின்றது ஒரு பக்கம், அது வைகுண்டம்ன்றது பிராப்தியம், ஆனா எப்ப ஒரு பகவான்கிட்ட வைகுண்டம் கேட்பா அப்படின்னா, எப்ப திருவேங்கடமலையிலே இல்ல ஸ்ரீரங்கத்திலேயோ எப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசங்கள்ல நமக்கு கைங்கரியம் கிடைக்கலன்னா அப்பதான் நமக்கு வைகுண்டத்து கேட்கணும். சுவாமி வேதாந்த தேசிகர் வைகுண்ட வாசேபி நபே விலாஷா, வைகுண்டத்தில் கூட எனக்கு ஆசை இல்லை, ஏன் தேப்பெருமாள் கிட்ட இருந்து கைங்கரியம் பண்றதே அதுவேதான் வைகுண்டம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பெரியோர்கள்லாம், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் வாழும் அச்சுவை பெரிதும் வேண்டே நரங்கமான குருளானே அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அந்த மாதிரி ஸ்ரீ வைகுண்டம் கூட என்ன, எப்ப வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னா, இந்த கைங்கரியமே பண்ண முடியாத ஒரு காலம் இருக்குல்ல, கை காலெல்லாம் ஓய்ந்து போய் பக்கத்திலேயே இருக்கும், ஆனா திருமலையில பெருமாளை போய் சேவிக்க முடியலன்னா அப்போ வந்து நமக்கு இந்த வைகுண்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு. ஆனா வைகுண்டத்துக்கு போனாலும் அங்க வந்து இங்கதான் திருமலையில அனுபவிக்கணும் அப்படின்னு அப்படி இங்க இருக்கார். ஆனா பெருமாளுக்கு என்னன்னா, ஆழ்வார் எப்படி இந்த பாசுரங்கள் பாடுறோ அவருக்கு பாசுரங்கள் அதுவும் ஆழ்வார்கள் பாடினா ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன வரன் வேணும் அப்படின்னா, பக்கமாக இருப்பேனே அப்படின்னா, சரி பக்கமாக ஆயிட்டு போ அப்படின்னா இவர் அதுக்கு மேல மேல்கொண்டு பாசுரங்கள் பாடமாட்டார். அதனால இவர் எப்படியாவது ஆச்சரியமாக இந்த பாசுரங்கள் அவர் கேட்கணும்ன்ற அவருக்கு ஒரு ஆசை. அதனால அவர் கேட்கிறார், பக்கமாக இருப்பேனேன்னு சொல்றியப்பா, அப்படிதான் எல்லாரும் வருவா, ஆனா ரெக்க இருக்கேன்னு நாளைக்கு பறந்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னா, அப்ப ஆஹா, அப்ப தப்பு, அப்ப வேண்டாம் வேண்டாம். அப்ப ஆழ்வார் கேட்கிறார், ஆனாத செல்வத்து அரம்பயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனாகார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாகை பிறக்கும் விதியுடையே நாவேனே அப்படின்னு. ஆனாத செல்வத்து, எல்லையில்லாத செல்வம், அறம்பயர்கள் தர்ச்சி உழ, ரம்பா ஊர்வசி மேலக்கா திரிலோத்தமான்ற அப்சரசைகள் தேவர்கள் அங்க இருந்து அவளை சுற்றி இருக்கிற அப்பேற்பட்ட அந்த ஸ்வர்கலோகம், அந்த ஸ்வர்கலோகத்தை அடையும் சம்பத்து வானாலும் செல்வமும், அந்த தேவலோகத்தை அரசாலும் அந்த செல்வமும், மன்னரசும் இந்த பூமியிலே ராஜாவாக இருக்கிற இப்பேற்பட்ட இந்த செல்வமும், யான் வேண்டேன் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் என்ன தாத்காலிகம் தானே, அதனால எனக்கு வேண்டாம். தேனாகார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் அப்படின்னு, தேன் பொழிந்து கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட ஆறுகள்லாம் போயின்றிருக்கக்கூடிய பூஞ்சோலை, அந்த சோலைகள் புஷ்பத்தோட்டங்கள் அப்பேற்பட்ட இருக்கிற திருவேங்கடமலையிலே அந்த சுனையில் சுவாமி புஷ்கரணியிலே, மீனாய் பிறக்கும், ஒரு மீனா இருந்துட்டு போறேனே, அங்க மீனா பிறக்கிறேன், விதியுடையே நாவேனே, அப்பேற்பட்ட விதி அப்படின்னா இங்க பாக்கியம், அப்பேற்பட்ட பாக்கியசாலி, அப்போ அடியனை போல ஒருத்தர் ஆழ்வாரை கேட்கிறார், சுவாமி ஒரு மீனாக ஆகணுமா? நீர் எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கேர், என்ன போக்கியமாக இருக்கேர், ஒரு மீனாவா? அந்த மீனை என்ன எவனோ ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டுருவான். அதுவும் அந்த மீனோட மீன் மார்க்கெட் பக்கம் போனால் ஒரே நாத்தனாரும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவனாக நீங்கள் ஆகணுமா? இது ஒரு ஒரு ஆசையா அப்படின்னா ஆழ்வார் சொல்றாரு, அப்படி இல்லைடா, அப்படி இல்லை கண்ணா. இந்த மீன் அப்படின்னா எங்கேயோ ஏதோ சமுத்திரத்தில் ஒரு மீனை மீனா இருக்கணும்ன்றது என்ன ஆசை இல்லை. என்னுடைய ஆசை என்னன்னா ஸ்ரீவாரி புஷ்கரணியிலே திருமலையிலே அந்த திருமலையிலே இருக்கிற ஸ்ரீவாரி புஷ்கரணியிலே மீனாக இருக்கணும். அந்த மீன்களுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா மற்ற மீன்கள் காட்டிலும்னா பரம பாகவதோத்தமர்கள் எல்லாம் அந்த திருமலையிலே வந்து திரிவேங்கடமுடையானை சேவிக்கும் போது அதுக்கு முன்னாடி ஸ்ரீவாரி புஷ்கரணியிலே தீர்த்தாமாட வருவா எல்லாரும். அப்ப அவளுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா மீன்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா காலை கொத்தின்றே இருக்கும். மீன் இருக்கிற நிறைய குளத்துல போய் நம்ம குளிச்சா அந்த குளிக்கிற 2 நிமிஷத்துல அது காலை வந்து கொத்தின்றே இருக்கும். அது வந்து இப்ப எல்லாம் மால்லாம் அதுவே வச்சு ஒரு மீனை வச்சு கீழே தொட்டியில கால் ஜல விடுறா, அது ஒரு தெரப்பின்னு சொல்றா. ஆனா நம்ம புஷ்கரணியிலேயே அந்த மீன்கள். அதனால அப்பேற்பட்ட பரம பாகவதாளுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அவரோ வைர கிரீட்டம் சாத்தி கொண்டிருக்கார் குலசேகர ஆழ்வார் ராஜா. ஆனா என் தலைக்கு அது அலங்காரம் இல்லைங்கிறார். இதெல்லாம் எனக்கு அலங்காரம் இல்லை. என்னன்னா பரம பாகவதாளுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கிறதே அதுதான். அந்த திருவடி என்னுடைய தலைமுடியிலே சூட்டினால்தான் அதுதான் எனக்கு பெருமை அப்படிங்கிறார். அந்த மாதிரி விதியுடைய அப்படிங்கும் பொழுது விதி பிரபந்தத்தில் விதி அப்படின்னு ஆழ்வார்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அதுக்கு பெரியோர்கள் 10 விதமான அர்த்தங்கள் அந்தந்த பாசுரத்தில் அந்த இடத்துல அந்த விதிக்கு அர்த்தம் அப்படிங்கும் பொழுது கோட்பாடு அப்படின்னு நம்ம இந்த கோட்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது ஒரு விதி. முறை பாபம் புண்ணியம் அப்புறம் கட்டளை பெருமாள் நமக்கு இடுற அந்த கட்டளை அதுவும் விதி. வேதம் வந்து நமக்கு விதிக்கிறது இதை பண்ணணும் அப்படின்னு. திண்ணம் உறுதியாக இருக்கிறது அதுவும் விதி. அருள் அப்படின்ற பெருமாள் நமக்கு பண்ற அனுகிரகத்தையும் விதி அப்படின்னு சில இடத்துல ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா. கைங்கரியம் அதுவே விதி. ஆக்குதல் நம்ம வந்து நம்மளை இப்படி ஆக்குறான் அப்படின்றதும் விதி அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல விதிக்கு என்னன்னா அந்த பாக்கியம் என்ற அர்த்தம், அப்பேற்பட்ட பரம பாக்கியம் அப்படின்னு. அந்த மாதிரி சந்திர வம்சத்துல இருந்த முதல் ராஜா அவர் வந்து இங்கே இருக்கும் பூமியில இருக்கும் போதே அவருக்கு வந்து சொர்க்கத்துக்கு போற ஆக்சஸ் இருக்கான். சொர்க்கத்துக்கு போவார் அவர், அப்போ ஏற்பட்ட புண்ணியம் பண்ணார். சொர்க்கத்துக்கு போறதுன்றது சுலபம் கிடையாது. சும்மா எல்லாம் சொர்க்கத்தை எடுத்து கொடுத்துட மாட்டார். பல புண்ணியங்கள் பண்ணியிருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனா அவர் என்ன பண்ணார்னா இதே சரீரத்தோட இந்த பஞ்சபூதங்களாலே பண்ணப்பட்ட இந்த சரீரத்தோடயே அங்க போறார். தேவர்கள்னா அங்க வேற சரீரம். இந்த மனுஷ ரூபத்துல இருக்கிறவாள் ரம்பா ஊர்வசிகள் ஆசைப்பட மாட்டான். ஆனா இவர் அங்க போறார். அவ ஆசைப்படுறாங்க, அவரோட இருக்கா. அவர் பண்ண புண்ணியத்து வரைக்கும் அவ கூட இருக்கா. ஒரு நாள் திடீர்னு போறார் ரொம்ப வந்து, அதெல்லாம் ஆயிடுத்து ஆயிடுத்து நீ போ அப்படிங்கிறா. திருப்பி கிட்ட போறார், எட்டி உதச்சிட்டா. என்ன அப்படின்னா அவர் பண்ண புண்ணியம் ஆயிடுத்து அவ்வளவுதான், இனிமேல் என்ன உனக்கு இங்க வேலை அப்படின்னு. அப்ப அவருக்கு வைராக்கியம் வந்துதான். ச்சே, இத்தனை நாள் ஒரு நிரந்தரமே இல்லாத ஒரு ஆசைக்காகவா சுத்தின? அப்ப நிரந்தரமான சந்தோஷம் எது? அந்த ஆனந்தத்தை தானே நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி திருப்பி இங்க வந்து பகவானை தபஸ் பண்ணார் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த வைராக்கியம் அந்த சமயத்தில் அவருக்கு வந்தது. அதனால அறம்பயர் உங்கள் சூழ அப்படின்னு அவள் அங்க இருக்கிறதோ அந்த தேவலோகத்தில் இருக்கிற அப்பேற்பட்ட தோட்டங்களோ அந்த தேவர்கள்லாம் சாப்பிடுற அந்த பானங்களோட இருந்து மிதந்து கிடக்கிறதெல்லாம் எனக்கு வானம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்னா பரம பாகவதர்கள்லாம் வந்து அவெல்லாம் சோமபானம் பண்றா. இவா என்னன்னா பகவன் நாம சங்கீர்த்தனத்தையே பானம் பண்ணிட்டு அவ அந்த சோமபானம் பண்ணி மெதப்புல சுத்தின் இருக்கா. இவாள்லாம் திருநாமத்தை சொல்லி சொல்லி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு பகவானுடைய திருநாமங்களை சொல்லி குதிச்சு குதிச்சு இவா மிதந்துட்டு இருக்கால. இவாளுடைய சம்பந்தம் இந்த சத் சங்கம் இவாளுடைய திருவடி சம்பந்தம் இருந்தா எங்களுக்கு போறோம். அதனால இப்பேற்பட்டவா வந்து இங்க தீர்த்தாமாடுற அந்த ஸ்ரீவாரி புஷ்கரணியிலே நான் மீனாயிருக்கணும் அப்படின்றது ஆழ்வாருடைய அந்த அப்பேற்பட்ட ஆசை. நம்ம சொல்லிடலாம், அடியன் போல ஒருத்தன் சொல்லிடலாம், எனக்கெல்லாம் அந்த ராஜ பதவி எல்லாம் வேண்டாம்ப்பா, சொர்க்கம் எல்லாம் வேண்டாம். யார் கொடுக்க போறான்? சொர்க்கத்துக்கு போறது அவ்வளவு சுலபம் கிடையாது, புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ராஜாவா என்ன வாவான்னு கூட்டி யாராவது கொடுக்கிறாள் என்ன? ஆனா ஆழ்வாரோ அவர் அப்பேற்பட்ட புண்ணியங்களும் பண்ணியிருக்கார், சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கான புண்ணியங்களும் பண்ணியிருக்கார், ராஜாவும் கூட. ஆனா அப்பேற்பட்டவர் இது வேண்டாம், இதெல்லாம் இது எதுக்கு அப்படின்னு சொல்றாரு. பெரிய பரகால சுவாமி வியாக்கியானத்தில் ஆனாத செல்வத்து பகஜன்மத்தை உபேட்சித்து மத்ய ஜன்மத்தை உபேட்சிக்கிறார் திருமலையிலே அப்படின்னு முதல் பாசுரத்தில் பகஜன்மத்தை உபேட்சித்து ஆசைப்பட்டு, ஆனால் இந்த பாசுரத்தில் மத்ய ஜென்மம் மீனாயிருக்கணும் அப்படிங்கிறே அப்படின்னா, பகமானால் அது பக்ஷியானதால் அந்யத்ர பறந்து செல்லும் கூடும், அதனாலே பறக்க முடியாத இந்த மத்ய ஜென்மம் என்று திருவுள்ளம், அதனால பறக்கக்கூடாது. நமக்கு அந்த ரெக்க இருக்குன்னு பறந்து எங்கேயாவது ஓடி எடுத்துன்னா மீன் அப்படின்றது அந்த தண்ணீரை விட்டு வெள்ளையே வராது, அது அங்கேயே தான் இருக்கும். வெள்ள வந்ததுன்னா அதனுடைய பிராணம் போயிடும். அதனால தான் லக்ஷ்மணர் என்ன சொல்றாருன்னா, காட்டுக்கு வனவாசத்துக்கு போறவனு கூட ராமர் ஒரு வாட்டி சொல்றாரு, தசரதர் எப்படி இருக்கேரோ பரத சத்துருக்குனா என்ன வந்தாலோ இல்லையோ தெரியல, நீ போய் பார்த்துக்க கூடாதா, இங்க வந்து என்னோட வந்து சிரமப்பட வேணாமே, அங்க மக்களுக்காகவாது போறும் அப்படின்னு சொல்ற. அப்ப லக்ஷ்மணர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்கேருந்து போறேன், நீ சொன்னேரு அப்படின்றது கிளம்புறேன், நான் ஒரு மீன் எப்படி அந்த குளத்துல இட்டு வெள்ள போட்டா அது பிராணம் போயிடுமோ, நீர் இல்லாம நான் வெள்ள போனா எனக்கு பிராணமே இருக்காது, அவ்வளவுதான், ஒரு மீன் போலதான் நான் அப்படிங்கிறார். ஆனாத செல்வத்து அப்படின்னு பெரிய பிரகாச சுவாமி வியாக்கியானம் பண்ணிச்ச, ஒரு நாளும் குறையாத சௌந்தர்யத்த சம்பத்தை உடையவர்களான ரம்பாத்யப்சரசைகள் தன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற சிம்ஹாசனத்திலே வீட்டிருப்பதாகிற ஒரு செல்வமும் வேண்டாம் அப்படின்னு, அந்த ரம்பாதிகள்லாம் சூழ்ந்திருக்கிற அப்பேற்பட்ட தேவலோகத்தில் இருக்கிற சிம்ஹாசனத்தை கொடுத்தாலும் அதுக்கு என்ன அதிபதி ஆக்கினாலும் அது எமக்கு வேண்டாம் அப்படின்னு, இம்மண்ணரசும் அப்படின்னு சொல்லும் பொழுது தஸ்யேயம் பிருதிவி அப்படின்னு என்னும்படியான ஐகிகமான ஐஸ்வர்யம் வாய்த்தாலும் அது தன்னிலே அபிருச்சியுடையேன் அல்லேன் என்கிறார். அதுலேயும் எனக்கு அபிருச்சி இல்லை, இந்த மண்ணில் அரசாள்றதும் அவரும் ராஜாவா இருக்கிறேன்னா அது பகவத் கைங்கரியமாக எடுத்து தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும் ஒரு ராஜாவுடைய விதியாக இருக்கிறதுனாலே பெருமாளை நினைத்து பெருமாளுக்கு கைங்கரியமாக அதை தன் ஏத்துக்கிறேன், அதுல கூட எனக்கு ஆசை இல்லை. அப்ப வந்து தேனார் பூஞ்சோலை அப்படிங்கும் பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்யோதாசங்களிலே உண்டான சமிருத்திக்கு ஒரு சிறிதாகிலும் ஒப்பாகுமோ நந்தவன சமிருத்தி அப்படின்னு, ஸ்வர்க்கத்திலே இருக்கிற அங்க பூஞ்சோலைகள் நந்தவனங்கள்லாம் இருக்கு, அதுல இருக்கிற புஷ்பங்கள்லாம் யார் இந்த ரம்பாதிகள்லாம் பறிச்சு அவா சூழ்த்திக்கிறார், தேவேந்திரன்லாம் மாலையாக போட்டுக்கிறான். ஆனா திருமலையிலே பகவானுடைய கிருபனாலே சமிருத்தியாக இருக்கிற இந்த பூஞ்சோலைகள் இதுக்கு அது சமமாகுமோ, இதுதானே ஒப்பிட்டது, அந்த சொர்க்கத்தில் இருக்கிற நந்தவனம்லாம் அது என்ன பிரயோஜனம் உண்டா, ஒரு புஷ்பமாக இருந்தாலும் பகவான் திருவடியிலே போய் இருக்கணும் அந்த மாதிரி புஷ்பமாக நான் இருக்கணுமே தவிர யாரோ ரம்பா ஊர்வசிகள் சாத்திக்கக்கூடிய புஷ்பமாக நான் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அங்க மீனாய் இருப்பேனேன்னா எங்கேயோ இருக்கிற மீனா இல்ல, ஸ்ரீவாரி புஷ்கரணியிலே இருக்கிற மீனாக அப்படின்னு. மீனாய் இருக்கும் விதியுடையே நாவேனேனா ஜலமே தாரகமான மத்ஸ்யமாய் ஜென்மிக்கும்படியான பாக்யம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு, ஜலமே தாரகமான அந்த தீர்த்தம் இல்லைன்னா அதனால இருக்க முடியாது. ஸ்ரீவாரி புஷ்கரணி எதுன்னா பகவானுக்காகவே உண்டான ஒரு புஷ்கரணி, அது வத்தி போயிடுச்சுன்னா மீன் இருக்காது இல்லையா, அப்ப அந்த மீனால அதை விட்டு வெள்ளையும் வர முடியாது, வரவும் கூடாது, அது தன் மனசுன்றது என்னைக்கு வேணா மாறலாம். கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகைர் விவாகைர் விஷயைர் விகிருஷ்டா அபார விஞ்ஞான தயானுபாவம் மாப்தும் சதா அஷ்டபுஜம் பிரபத்தியே. சுவாமி தேசிகன் சொல்றேன், முதலை அந்த முதலை யானை பிடித்தது, அப்ப யானை ஆதி மூலமேன்னு கத்தும் பொழுது நீர் ஓடி வந்தேர், ஆனா என்னையும் அஞ்சு முதலை பிடிச்சிருக்கின்றது, ஏன்னா இந்த கண்ணு காது மூக்கு இந்த இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்கள் என்ன பண்றது, மனசை மாத்திடுறது, கண் எதேதையோ பாக்குறது அதனால மனசு மாறிடுறது, காது எதேதையோ கேட்கறது, ஆனா உன்னிடத்திலேயே இருக்கணும் இல்லையா, அஞ்சு முதலை என்ன பிடிச்சிருக்கு, அந்த ஒரு முதலைக்காக ஓடி வந்தேர், இப்ப எல்லா ஆயுதங்களும் அஷ்டபூஜை பெருமாள் கேட்கிற எல்லா ஆயுதங்களும் எடுத்துட்டு வந்து என்ன ரட்சி, அந்த யானையே ஒரு ஜென்மத்தில்தான் அந்த முதல பிடிச்சது, இங்க என்னையோ எத்தனை ஜென்ம ஜென்ம ஜென்மமாக இந்த மனசில உம்மிடத்தில் சேரவிடாம இந்த முதலில என்ன பிடிச்சிட்டு இருக்கே, அதனால நீர் இன்னும் சீக்கிரம் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு எடுத்துக்காட்டு. அதனால அந்த பக்கம் அடிந்து அந்த மனசு அது மாறிடுறது, எனக்கு ரெக்க இருக்குன்னு எங்க வேணா பறந்துட முடியும் இல்லையா, அதனால அந்த சொர்க்கம் பறந்துன்னா நமக்கு மனுஷனுக்கு என்ன ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இன்னும் அதிகமா தான் இருக்கும், மனுஷனுக்கு என்ன ஆகணும், நல்ல பதவி வரணும்னு ஆசையா இருக்கும், மந்திரி ஆகணும், மந்திரிகளுக்கு என்ன அதுக்கு மேல இருக்கணும்னு ஒரு ஆசை, அதுக்கு மேல என்னன்னா இந்த மனுஷ ஜென்மன்றது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேவலோகத்தில் இருக்கிறாங்க தேவர்களுக்கு என்ன ஆசைன்னா பிரம்மருத்ராதிகளாக இருக்கணும்னு ஆசைன்னா அவளே கஷ்டப்படுறான், அப்ப என்னவாக தான் இருக்கிறோம்னா சாஸ்வதமாக இருக்கணும், அந்த கைங்கரியம் பகவானுடைய நித்திய கைங்கரியம், அதுக்குதானே ஆசைப்படணும். அதனால ஜலமே தாரகமான இந்த மீன்னா இதுனால இதுக்கு மனசு மாறாது, இதுனால மனசு மாறினாலும் பறந்து போக முடியாது. அதனால மீனாயிருப்பேன் அப்படின்னு அழுவார் இந்த பாசுரத்திலே திருவேங்கடமுடியானிடம் பிரார்த்திக்கிறார். நம்ம இந்த பாசுரங்களிலே பார்த்துட்டு வரும்பொழுது ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருவேங்கடமுடியானுக்கு இந்த குலசேகராழ்வார் அவர் வந்து இந்த மங்களாசாசனம் பண்ணும்படியாக பல கைங்கரியங்கள் பண்ணேர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும். கொக்கா இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி வேதத்திலிருந்து திருவேங்கடமுடியானுடைய சாரங்கள்லாம் எடுத்து வாதம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தேர் அப்படின்னும், இவர் தான் திருவேங்கடமுடியானு ஸ்தாபனம் பண்ணி சங்க சக்கராதிகளும் கொடுத்தவர் பாஷ்யக்கார் தான். அப்போ இப்ப இதுக்கு ரெண்டாவது பாசுரத்துக்கு மீனாயிருந்து எப்படி கைங்கரியம் பண்ணார் அப்படின்னா, இந்த மீன் அப்படின்னு ஸ்ரீவாரி புஷ்கரில மீன்ன்றது எப்படி ஜலத்திலேயே இருந்திருக்குமோ, நம்ம ஆச்சாரியர்களும் ஆழ்வார்கள் கொடுத்த அந்த பிரபந்தமான அந்த புஷ்கரிணி அந்த பிரபந்தம் அந்த அனுபவத்திலேயே தான் மூழ்கி இருந்தா, வேற எதுவும் இல்லை. வேறென்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனன் அருளையன்னு அவர் அந்த வேதத்தையே சாரமாக கொடுத்தார் இல்லையா, அதனால அதிலேயே முழுகின்றிருந்தா அவர். இவர் என்ன பண்ணாரோ அதிலேயே முழுகின்றிருந்தது இல்லாம திருவேங்கடமுடியானையும் இந்த பிரபந்தத்திலேயே முழுக்கடிச்சிட்டார். திருமலையிலே வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கும் பொழுது அங்க நாச்சியார் திருமொழி அதை ஏற்படுத்திய இதுதான் சொல்லணும் அப்படின்னு ஏற்படுத்தினது எல்லாம் ஸ்ரீ பாஷ்யக்காரர். எப்படி ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீமணபத்ரவா அனுதினம் சம்பர்தையான்னு சொல்றோமோ, அங்க வந்து எப்படி பிரபந்தங்கள் அத்தியாயன உற்சவங்கள்லாம் பாஷ்யக்கார் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்தி வச்சாரோ, அந்த மாதிரி திருமலைக்கு வச்ச இப்ப ஏற்பட்ட இந்த பாசுரங்கள் பிரம்மோற்சவத்தில் அந்த பிரபந்தாதிகள் பெருமாள் எழும் பொழுது அந்த வெள்ளிக்கிழமை அப்புறம் வந்து புனர்வசு இதுக்கெல்லாம் அந்த பிரபந்தங்கள் அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சார். நித்தியோத்சவத்தில் சிறிய திருமடல் இதெல்லாம் பாஷ்யக்கார தான் ஏற்படுத்தி வைக்கிறார். அதுல முக்கியமாக பாஷ்யக்கார் ஏற்படுத்தி வச்சது அப்படின்னு வெங்கடாச்சல இத்திஹாசமாலான்னு சுவாமி அனந்தாழ்வார் எழுதின கிரந்தத்தில் அவர் இதை வந்து சொல்றார். இந்த வெள்ளிக்கிழமை நாச்சியார் திருமொழியை ஏற்படுத்தது பாஷ்யக்கார காலத்தில் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம 12 ஆழ்வார் திருமலையில பிரதிஷ்ட பண்ணல, கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜன் சன்னதியில பிரதிஷ்ட பண்றார். என்ன காரணம்னா, ஆழ்வார்கள் வந்து திருமலையில வந்து பெருமாள் அனுபவிக்கலாம், அந்தந்த இடத்திலிருந்தே திருமலை அடிவாரத்தில் இருந்தே அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணதுனால அவ ஆசைப்படியே அந்த திருப்பதியில அந்த மலையினுடைய கீழே அந்த இடத்திலேயே இருந்து அடிவாரத்தில் இருந்து பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அங்க ஆழ்வார்களை பிரதிஷ்ட பண்ணது பகவத் பாஷ்யக்காரர். அதனால அந்த ஆழ்ந்து அந்த பிரபந்தத்திலேயே ஆழ்ந்து அருளிச்செயல் தமிழ் மறையிலேயே ஆழ்ந்து அப்படி இருந்து மீனாக கைங்கரியம் பண்ணேர் அப்படின்றதும் இந்த ஒரு உதாரணமாக பெரியோர்கள் நமக்கு எடுத்து சொல்றார். அப்பேற்பட்ட இந்த பாசுரம் ஆனாத செல்வத்து அரம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனாகார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே அப்படின்னு பெருமாளை பிரார்த்தித்திண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.